வந்து என்னை தொடும் ஆக சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே பாய் கொடு நிலவே பன்னீரை தூவி ஓய்வெடு வந்து என்னை தொடும் ஆகாசத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே பாய் கொடு நிலவே.